கூடாது உன் பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது உனை காணும் வரை கண்கள் மூடாது உன் பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது உனை காணும் வரை கண்கள் மூடாது. பதங்கள் பதியவரந்தா சபரீஷா நினைவினில் என்றும் நினது பதங்கள் பதியவரந்தா சபரீஷா நித்தமு சித்தத்திடலினில் நிறுத்த பதமெடுத்தாடும் சிவனேஷா நித்தமு சித்தத்திடலினில் நிறுத்த பதமெடுத்தாடும் சிவனேஷா உனை காணும் வரை கண்கள் மூடாது. அறியாத போதிலும் நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசையுண்டு பாத பம பத பம கம கரி கரி சாகரி கம ப பம கம பத பம பத நித பத நிதி சித பம பத கரித நிதித நித நித பம கம பத பத நித ரீத நித பம ப மக கரி ரிச சனி நித ப ம பத ப நித தனி ரித கரி மக பரித கரி தனி தப மா பதனி நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசையுண்டு நீங்காத தாகம் என் வாழ்வில் உண்டு இசைவாளரும் வல்ல கவிவாளரும் நல்ல இசைவாளரும் வல்ல கவிவாளரும் நல்ல இனிய தமிழில் இசை புழிய உளமகழு விஸ்வ பரசிவ விஷ்ணு பிரியசுத நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசையுண்டு நீங்காததாகம் என் வாழ்வில் உண்டு. மனோகர சித்திர விசித்திர விதத்பர வியாக்ரூட நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசையுண்டு நீங்காததாகம் என் வாழ்வில் உண்டு. கரந்தனிலேந்தி உகந்த இடம் சிசுவே பந்தளவேந்தன் கரந்தனிலேந்தி உகந்த இடம் சிசுவே முத்துநவரத்தினமிழைத்தபடி சற்றசய இந்த கவியினும் சிந்தை மகிழ்ந்திடும் உனை காடும் வரை கண்கள் மூடாது உன் பதம் சேரும் வரை நெஞ்சம்